ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்ல ஒரு நாள் போதுமா? சொல்ல. ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? வந்தே இரவை கேட்கலாம் விடியல் தாண்டியும் இரவே நீடுமா? என் கனவில் நான் கண்டு கலாபக்காதலா.